வணக்கம் தாஜுதீன். தமிழனுடைய சிறப்பே அதுதான். தமிழில் மொத்தம் நோய்கள் வந்து 4448ன்னு சொல்லுது. உடலுக்கு வருகிற நோய்கள் எத்தனைன்னு தமிழ் மருத்துவம் சொல்லுது. உறுப்புகள் வாரியாகவும் நோய்களுடைய வகைகள் வாரியாகவும் எப்படி பிரிச்சிங்கனாலும் மொத்த நோய்கள் வந்து 4448. இதுக்கு மேலே நோயே உடம்புக்கு வர முடியாது அப்படின்னு தமிழ் வந்து வரையறை செஞ்சு சொல்லியிருக்கு. இவ்வளவுக்கும் ஒரே மருந்தே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மருந்தே வேணான்னே இருக்குது. மருந்தனை வேண்டாவாம் யாக்கைக்கு, அதுதான் தமிழ் மருத்துவமே. அது மாதிரி நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் சொன்னாலும் ஒரே ஒரு தீர்வின் மூலமாக அவ்வளவு பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும்னா எவ்வளவு உங்களுக்கு சுகம்னு பாருங்கள், எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு இன்பம்னு பாருங்கள். ஒன்றே ஒன்று செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் மண்ணுக்கு அல்லது உங்கள் பயிருக்கு வருகின்ற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும், அல்லது நம்முடைய உடலுக்கு வருகின்ற பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும், அல்லது நம் வாழ்கின்ற பூமிக்கு வருகின்ற பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும்னா அது எவ்வளோ பெரிய இன்பம் பாருங்கள். அந்த மாதிரி வடிவமைத்து கொடுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள், சரியா? அதை நம்ம தான் வந்து நம்முடைய முன்னோர்களை வந்து புரிஞ்சிக்கல. உண்மையிலே புரிஞ்சிக்க வேண்டியவங்களும் நம்ம தான். ஏன்னா ஒரு ஜெர்மானியருக்கோ இத்தாலியருக்கோ பிரெஞ்சுக்காரருக்கோ தமிழர்கள் என்ன சொன்னாங்கங்கிறதே புரியாது. தமிழ் தமிழில் வாழ்ந்த முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னு புரியாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த மொழியே தெரியாது. ஆனால் அந்த மொழியில் உள்ள உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டிய தமிழர்களாகிய நாம் நம்முடைய முன்னோர்களை தவிர பாக்கி எல்லாத்தையும் போய் பார்க்குறோம். பாக்கி எல்லாரும் சொல்லிக் கொடுத்ததை பார்க்குறோம், நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்ததை பார்க்கவே இல்லை. அதனால தான் நம்ம இப்படி அழிகிறோம். தான் கெட்டு போனாலும் தான் குழந்தை கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம பெற்றோர்கள் இல்லையா? அப்படி நினைக்கிற ஒரு குடிகார தாப்பம் கூட தான் குழந்தை கெட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பான் இல்லையா? ஆனால் உண்மையிலே தன் இனம் வாழ வேண்டும் என்பதற்காக 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மொழி தோன்றிய காலத்திலிருந்தே தன்னுடைய இனத்துக்காக உலகின் முதல் மொழியாகிய தமிழ் மொழியில் ஒட்டுமொத்த பூமிக்குமே யாதும் ஊரே யாவரும் கலீர், எல்லாருமே நம்முடைய உன்னுடைய உறவுக்காரர்கள், எல்லாமே உன்னுடைய ஊர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே உன்னுடைய தான் நினச்சி பாவித்து எல்லாரையும் உன்னுடைய உறவாகவே நினைத்து பேண வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்த மொழி தமிழ் மொழி. அதுதான் எல்லாத்துக்குமான தீர்வையும் சொல்லி கொடுத்தது. சுலபமாக கையாளக்கூடிய ஒன்றிலேயே எல்லா தீர்வுகளும், ஒரு மருந்திலேயே எல்லா நோய்களும் குணமாவது போல் ஒரு பிரச்சனையிலேயே எல்லா தீர்வுகளும் வர வேண்டும், எல்லா பிரச்சனையும் தீர்வுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு முடிந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுத்த ஒரு அறிவுமிக்க அறிவு சார்ந்த மொழி மற்றும் இயக்கம் தமிழ். நன்றி, வணக்கம்.